அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. உதட்டிலே வந்தத, உதட்டிலே வந்தது, உள்ளமே நினைத்ததா, அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, நீரும் சர்க்கரையாகலாம், முப்பது நாளிலும் நிலவை பார்க்கலாம். சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? நம்ப முடியவில்லை, இல்லை. தந்த பால் விஷமமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். அன்னை தந்த பால் விஷமமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம், உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது.